إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய பேரருளால் நமது ஜம்இய்யத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் சார்பாக படைப்புகளை விட்டு படைத்தவனை நோக்கி என்கிற தலைப்பில் மாநில மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அமைப்பு துவங்கப்பட்ட காலத்திலிருந்து எத்தனையோ மாநாடுகள், எத்தனையோ கருத்தரங்குகளை எல்லாம் கடந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கொள்கைவாதிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியில் ஈடுபட்டு மார்க்கத்திற்கு முரணான காரியங்களிலிருந்து மக்களை தடுக்கும் விதத்தில் படைத்த இறைவனுக்கு படைப்பாளர்களை இணையாக்கக்கூடிய, படைக்கப்பட்டவர்களை இணையாக்கக்கூடிய மாபாதக காரியத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, படைத்தவனின் விசாரணை, அந்த விசாரணையை பற்றி அவசியம் நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். படைத்தவனுடைய விசாரணையில் நாம் தப்பித்தால், தப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டால், மறுமையில் நமக்கு ஒரு மகத்தான வெற்றி என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏனென்றால் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதிலும் கடத்துவதிலும் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு ஆளாகி, பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைவிட சிரமமான, இதைவிட கஷ்டங்கள் அதிகம் இருக்கிற ஒரு வாழ்க்கைத்தான் மறுமையின் நரக வாழ்க்கை. அந்த நரக வாழ்க்கையில் இருந்து தப்பித்து அல்லாஹ்வினுடைய மகத்தான பரிசாக அமைந்திருக்கிற சொர்க்கத்திற்குள் நாம் நுழைய வேண்டுமானால் அல்லாஹ்வினுடைய விசாரணையில் இருந்து நாம் தப்பித்தாக கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த விசாரணை எப்படிப்பட்ட விசாரணை? படைத்தவனின் விசாரணை இந்த உலகத்தில் படைப்புகள் செய்கிற விசாரணைக்கு இணையானதா? படைத்தவனுடைய நீதிமன்றம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள் வைத்திருக்கிற நீதிமன்றங்களுக்கு இணையானதா? நாளைக்கு மறுமையில் படைத்தவனின் விசாரணைக்காக, படைத்தவனுடைய அந்த விசாரணைக்காக வரவழைக்கக்கூடிய சாட்சிகள், சான்றுகள் இந்த உலகத்தின் சாட்சிகளுக்கு ஒப்பானதா? நாளைய படைத்தவனின் விசாரணையில் எடுத்து வைக்கப்படக்கூடிய வழக்குகள், அந்த வழக்கிற்காக சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஆதாரங்கள், உலகத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஆதாரங்களுக்கு இணையானதா என்கிற விஷயங்களை எல்லாம் தெரிய வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான் அல்காஷியா என்கிற அத்தியாயத்தின் 25 மற்றும் 26 வசனத்தில், இன்ன இலைனா இயாபஹும் மனிதர்களுடைய மீண்டுதல் என்னிடத்தில் தான் இருக்கிறது, மீண்ட பிறகு அவர்களுடைய விசாரணையும் என்னிடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ் அவனுடைய விசாரணையை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது அந்த படைத்தவனின் விசாரணை என்கிற அந்த ஒரு மகத்துவமான விஷயத்தை மனிதர்களுடைய உள் மனதை ஆக்குவதற்கு இறைவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான இலக்கணம், இன்ன இலைனா இயாபஹும், உன்னுடைய மீளுதல் என்னிடம் தான் உண்டு, சும்மா இன்ன அலைனா ஹிசாபஹும், உன்னுடைய கேள்வி கணக்கும் என்னிடம் தான் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்விடத்தில் மனிதர்கள் மீண்டதற்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையை மனிதன் எப்படி செலவிட்டான், 50 ஆண்டு காலமோ அல்லது 60 ஆண்டு காலமோ அல்லது 70 ஆண்டு காலமோ, ஒவ்வொரு மனிதனுக்கும் விதிக்கப்பட்டிருக்கிற ஆயுள் காலத்தை எப்படி கடித்தான், எப்படி கடத்தினான், எப்படி வாழ்ந்தான், எப்படி சம்பாதித்தான், எப்படி செலவிட்டான் உட்பட அனைத்து விஷயங்களும் அக்கு வேறாக ஆணி வேறாக விசாரிக்கப்படுகிற விசாரணை படைத்தவனின் விசாரணை. உன்னுடைய உள்ளம் என்ன நினைத்தது, உன்னுடைய செயல்பாடுகள் என்ன செய்தது, உன்னுடைய சிந்தனை எப்படி அமைந்தது, உன்னுடைய கொடுக்கல் வாக்கல் எப்படி இருந்தது என்பன போன்ற எல்லா விஷயங்களும் அக்கு வேறாக ஆணி வேறாக விசாரிக்கப்படக்கூடிய விசாரணை படைத்தவனின் விசாரணை. எப்படி அல்லாஹ் விசாரிக்கிறான், அந்த படைத்தவனின் விசாரணைக்காக மக்கள் எல்லாம் வெட்ட வெளியில் எல்லாரும் வந்து வெளிப்படையாக நிற்பார்கள். யாரும் மறைந்து நிற்க முடியாது, யாரும் ஒளிந்து நிற்க முடியாது. எனக்கு பதில் என் தம்பி வருவான், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், என்னை யார் என்ன செய்ய வந்தாலும் என் தம்பி பார்த்துக் கொள்வான் என்று தம்பியை அனுப்பி வைக்கிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. என் கட்சிக்காரன் எனக்கு பதில் வருவான் என்று சொல்லுகிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. யௌமஹும் பாரிசூன், எல்லோரும் வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். லா யஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை, யாரும் மனிதர்களில் எதையும் மறைத்து விட முடியாத விசாரணை அந்த விசாரணை. படைத்தவனின் விசாரணை எப்படிப்பட்ட விசாரணை என்றால், எந்த மனிதனும் தனக்கு பதிலாக இன்னொருவனை அனுப்பி வைக்கிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. தன்னிடத்தில் இருக்கிற குற்றத்தை மறைத்துவிடக்கூடிய விசாரணை அல்ல அந்த விசாரணை. தான் செய்த விஷயங்களை மாற்றியோ திருத்தியோ ஏற்றியோ இறக்கியோ வெளிப்படுத்துகிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. எல்லாரும் வெளிப்படையாக அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்கும் போது, அந்த விசாரணையை இறைவன் துவங்கும் போது, லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளின் விசாரணை, இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு தான் ஆரம்பிப்பான் அந்த விசாரணை. மாநில அரசாங்கத்திற்கு சொந்தமான விசாரணை அல்ல அது, மத்திய அரசாங்கத்திற்கு சொந்தமான விசாரணை அல்ல அது, ஐநா சபைக்கு சொந்தமான விசாரணை அல்ல அது, எனக்கு மட்டுமே சொந்தமான விசாரணை என்று சொல்லுகிறான் அல்லாஹ். லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளின் விசாரணை, இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம் என்று அல்லாஹ் கேட்பான். எல்லாரும் ஒட்டுமொத்த குரலில் கோரசாக சொல்லுவார்கள், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைத்தையும் அடக்கி ஆளுகிற ஆற்றல் படைத்த அல்லாஹ் உனக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. அந்த நாளில், அந்த விசாரணை நடக்கின்ற நாளில், அல்யௌமத்துஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத், ஒவ்வொரு நப்சும் ஒவ்வொரு ஆன்மாவும் என்ன சம்பாதித்ததோ அதற்கு கூலி வழங்கப்படுகிற விசாரணை அந்த விசாரணை. லாபுல் மல்யூம், இன்றைய நாளின் விசாரணையில் எந்த அநியாயமும் யாருக்கும் கிடையாது. இன்னல்லாஹ சரியுல் ஹிஸாப், அல்லாஹ் இவருடைய விசாரணை மிகவும் விரைவானதாக அமைந்திருக்கும். எப்படி உலகத்தினுடைய வழக்குகள் போல தேங்கி கிடக்கிற வழக்குகள் அல்ல மறுமையின் வழக்கு, உலகத்தில் நடைபெறக்கூடிய வழக்குகளை போல இழுத்தடிக்கின்ற வழக்குகள் அல்ல மறுமையின் வழக்கு. உலகத்தில் இருப்பதை போல 10 ஆண்டுகளுக்கு முன்னர், 15 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற கலவரங்களுக்கு, நடைபெற்ற பிரச்சனைகளுக்கு இன்று வரைக்கும் தீர்ப்பு தராமல் எனவே தள்ளிக்கொண்டே போகிற, வாய்தாக்கள் வாங்கிக் கொண்டே போகிற வழக்குகள் அல்ல அந்த விசாரணை. இன்னல்லாஹ சரியுல் ஹிஸாப், உடனுக்குடன் பைசல் பண்ணுகிற விசாரணை அந்த விசாரணை. உடனுக்குடனாக விசாரணையை முடிக்கின்ற விசாரணை அந்த விசாரணை. அன்னஹு தஆலா யத்வி ஸமாவாத்தி வல் அர்த பியதி, வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் இன்றைக்கு சுருட்டி வைத்து விட்டு பிறகு சொல்லுவான், அனல் மாலிக், நானே அரசன், அனல் ஜப்பார், நானே அடக்கி ஆள்பவன், அனல் முத்தகப்பிர், நானே பெருமைக்குரியவன், ஐன முலுகுல் அர்த், பூமியில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் எங்கே, ஐனல் ஜப்பாரூன், பூமியில் அகங்காரம் செய்த அகங்காரக்காரர்கள் எங்கே. லிமனில் முல்குல்யோ, இன்றைய நாளின் விசாரணை, ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம், லிமனில் முல்குல்யோ, லிமனில் முல்குல்யோ என்று 3 நாள் அல்லாஹ், 3 தடவை அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிறான், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம். பிறகு அல்லாஹ் அவனே பதில் கொடுக்கிறான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைவரையும் அடக்கி ஆளுகிற ஒரே சர்வ வல்லமை கொண்ட அல்லாஹுவுக்கே சொந்தம். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. சாதாரண விசாரணை அல்ல படைத்தவனின் விசாரணை. உலகத்தில் நடைபெறுகின்ற விசாரணை அல்ல படைத்தவனின் விசாரணை. அதி இப்னு ஹாத்திம் என்கிற நபி தோழர் வாயிலாக அறிவிக்கப்படுகிற செய்தி, அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைத்தவனின் விசாரணை எப்படி அமையும் என்பதை விளக்குகிறார்கள். சகோதரர்களே, அன்றாடம் நினைத்து பார்க்க வேண்டிய நபிமொழிகள் இவைகள், அன்றாடம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நபிமொழிகள் இவைகள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹத் இல்லா சயுக்கல்லிமுஹுல்லாஹ். மக்களே, உங்களில் ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹு மறுமையில் விசாரிப்பார், ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹு பேசுவான். அல்லாஹுவிற்கும் இந்த மனிதருக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். மொழிபெயர்ப்பாளர் இல்லாத விசாரணை அந்த விசாரணை. ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் கலவரம் ஏற்பட்டு விட்டால், இந்த மாநிலத்தினுடைய வழக்கை இன்னொரு மாநிலம் விசாரித்தால் எப்படி எல்லாம் இழுத்தடிக்கிறார்கள். மொழி தெரியவில்லை என்று போட்டுவிட்டால் எப்படி எல்லாம் இழுத்தடிக்கிறார்கள். ஆனால் இறைவனோ மொழிக்கு அப்பாற்பட்டவன், எல்லா மொழிகளுக்கும் உடையவன் அவன். அல்லாஹ் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள், நாளைய மறுமையின் விசாரணையின் போது அல்லாஹுவிற்கும் அடியார்களுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர் இல்லாமல் விசாரணை நடைபெறும். சகோதரர்களே, அப்போது பாருங்கள், ஃபயன்துரு அய்மன மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம் வயன்துரு அஷ்அம மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம். அன்றைய மறுமை நாளில் அன்ற படைத்தவனின் விசாரணையின் போது உலகத்தில் அதிகம் சந்தோஷமாக அதிகம் அருளையும் பாக்கியத்தையும் பெற்ற ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, மிகவும் துக்கத்தோடு மிகவும் கஷ்டத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லோருமே என்ன முற்படுத்தி வைத்தோம் என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்கிற விசாரணை அந்த விசாரணை. முற்படுத்தி வைத்தோம்னா என்ன அர்த்தம், என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும்தான் சிந்திக்க முடியுமே தவிர என்ன செஞ்சு தப்பிக்கலாம்னு சிந்திக்க முடியாது. வழக்கை இழுத்தடிக்கலாமா, அல்லது காசை கிசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாமா, அல்லது வேற வக்கீல வைக்கலாமா, இந்த கோர்ட்டை விட்டுட்டு வேற கோர்ட்டு அப்பீல் பண்ணலாமான்னு சிந்திக்கவே முடியாது. எப்படி அருளோடு வாழ்ந்த பாக்கியத்தோடு வாழ்ந்த பாக்கியம் நிறைந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அருள் இல்லாமல் பாக்கியம் இல்லாமல் கஷ்டத்தோடு வாழ்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி, என்ன நடந்ததோ அதை பற்றி மட்டுமே சிந்திக்கிற விசாரணை அந்த விசாரணை. என்ன செய்யலான்னு சிந்திக்க முடியாது சகோதரர்களை. அந்த விசாரணையில் ஒவ்வொரு மனிதனும் தனிக்கு தனியாக நின்று இறைவனை சந்திக்க வேண்டிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் தான் அல்லாஹ் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், வயந்துரு பைன யதைஹி ஃபலா யரா இல்லன் நார தில்கா அவஜிஹி. பாவம் செய்த அடியான், படைத்தவனை மறந்து வாழ்ந்த அடியான், படைத்தவனுக்கு இடை வைத்த அடியான், படைத்தவனை மறுத்து மறந்து வாழ்ந்த அடியான் தன் கண்ணுக்கு முன்னால் நரகத்தை மட்டுமே பார்க்கிற விசாரணை அந்த விசாரணை. அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபத்தகுன்னார் வலவ் பிஷக்கி தம்ரா வலவ் பிஷக்கி தம்ரா. அந்த படைத்தவனின் விசாரணையில் இருந்து தப்பிப்பதற்காக ஒரு பேரித்தந்துண்டை தருமம் செய்தாவது நீங்கள் நரகத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமான விசாரணை அல்ல அது. யுனப்பஉல் இன்ஸானு யௌமைதின் பிமா கத்தம வஅக்கர். ஒவ்வொரு மனிதனும் எதை முற்படுத்தினானோ எதை பிற்படுத்தினானோ எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவிக்கப்படுகிற விசாரணை அந்த விசாரணை. மறக்கடிக்கப்படாத விசாரணை, எனக்கு தெரியாது என்று சொல்லி தப்பிக்க முடியாத விசாரணை, நான் தெரியாமல் செய்து விட்டேன் என்று சொல்லி தப்பிக்கிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. யுனப்பஉல் இன்ஸான் யுனப்பஉல் இன்ஸான். அன்றைக்கு அந்த இன்ஸான் அந்த மனிதன் கட்டாயம் அறிவித்து தரப்படுவான், பிமா கத்தம வஅக்கர், இந்த உலகத்தில் அவன் என்னவெல்லாம் செய்தானோ அவைகளை எல்லாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நாளில் படைத்தவனின் விசாரணை நடைபெறக்கூடிய அந்த நீதிமன்றத்தை கொஞ்சம் நாம் நினைக்க வேண்டும். எப்படிப்பட்ட நீதிமன்றம் தெரியுமா? ஒரு சில ஏக்கர்களில் வளைத்து போட்டு கட்டிய சாதாரண கட்டிடம் அல்ல படைத்தவனின் விசாரணை நடைபெறுகிற இடம். எப்படிப்பட்ட இடம் அது? யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத். இந்த வானங்களும் பூமியும் மாற்றப்பட்டு வேறு விதமான ஒரு இடம் அங்கே வரப்படும். வபரசூலில்லாஹில் வாஹிதில் கஹார். வானங்களும் பூமியும் இன்றைக்கு நாம் எப்படி பார்க்கிறோமோ இப்படிப்பட்ட அம்சங்களில் அமைந்திருக்காமல் மனிதர்களுடைய சிந்தனைகளில் உருவாக்கப்பட்ட அடிப்படையில் மாற்றங்களுக்கு இடமில்லாமல் அல்லாஹ் மறுமையில் அவனுடைய விசாரணை நடத்துவதற்காக வேண்டி பிரத்யேகமான ஒரு இடத்தை அல்லாஹ் வைக்கிறான். அந்த விசாரணைக்காக எல்லோரும் வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். அனைவரையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வ வல்லமை கொண்டு படைத்த இறைவனின் அந்த விசாரணைக்காக எல்லோரும் வெளிப்படையாக வந்து நிற்பார்கள் அந்த நீதிமன்றத்தில். அந்த நீதிமன்றத்தின் மூலாதாரம் என்ன? அந்த நீதிமன்றத்தின் தாரக மந்திரம் என்ன? உலகத்தில் நடைபெறக்கூடிய சால்ஜாப்பு வார்த்தைகளா? வாய்மையே வெல்லும் என்று எழுதி வைத்திருப்பார்கள். வாய்மை என்பதற்கு உண்மை என்ற அர்த்தம். ஆனால் பூமியில் உள்ள நீதிமன்றங்களிலோ வாய்மை என்று சொன்னால் வக்கீலின் வாத திறமை என்றுதானே அர்த்தம். வாய்மையே வெல்லுங்கிறது நம்முடைய அந்த நாதம் ஒரு லோகோவை மாதிரி. வாய்மையே வெல்லும் அர்த்தம் உண்மையே ஜெயிக்கும் அர்த்தம். ஆனால் நம்முடைய நீதிமன்றங்களில் எப்படி இருக்கிறது? வக்கீலின் வாத திறமைதான் வாய்மை. ஆனால் மறுமையில் ஒவ்வொரு மனிதனுடைய உண்மைதான் வாய்மை. சகோதரர்களே, அந்த வாய்மை மூலாதாரமாக வைக்கப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் தான் அந்த விசாரணையின் விளைவுகளை குறித்து இறைவன் சொல்லும் போது, அந்த விசாரணையின் நிலைகளை குறித்து இறைவன் விவரிக்கும் போது, அணுவளவு நன்மை செய்தாலும் அந்த விசாரணையில் உனக்கு நன்மை உண்டு, அணுவளவு தீமை செய்தாலும் அந்த விசாரணையில் அந்த தீமையின் பலன் உனக்கு உண்டு. மேலும் சகோதரர்களே, அந்த விசாரணையில் லஞ்சம் என்பதற்கு இடமே இல்லை. அந்த விசாரணை நடைபெறக்கூடிய இடத்தில் கையூட்டுக்கோ கொடுத்து சமாளிப்பதற்கோ வாத திறமையை எடுத்து வைப்பதற்கோ வேறு ஆட்களை காட்டிவிட்டு நகர்வதற்கோ வேறு விதமான மூளைகளை பயன்படுத்திவிட்டு சட்டங்களின் ஓட்டைகளை பயன்படுத்துவதற்கோ வாய்ப்பில்லாத விசாரணை அந்த விசாரணை. காரணம், அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டான், ஓ மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எல்லோருமே தேவை உடையவர்கள். அல்லாஹ்விடத்தில் எல்லோருமே தேவை உடையவர்கள். இருப்பவன் கொடுத்து சமாளிப்பான். ஆனால் மறுமையிலோ எல்லோருமே அல்லாஹ்விடத்தில் இல்லாத நிலையில் தான் வருவார்கள். ஃபக்கீர் என்கிற வார்த்தைக்கு தெளிவான அர்த்தம் வேண்டுமானால் பிச்சைக்காரன் என்று பொருள், யாசகம் கேட்பவன் என்று பொருள், வறுமையில் இருப்பவன் என்று பொருள், ஒன்றுமே இல்லாதவன் என்று பொருள். அப்படி வரக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அந்த நேரத்தில் விசாரிக்கக்கூடிய அந்த நீதிபதிக்கு, அந்த விசாரணையை நடத்துகின்ற இறைவனுக்கு, அல்லாஹ்விற்கு, இந்த உலகத்தில் இருக்கிற நீதிமன்றங்களில் இருக்கிற அந்த நீதியை எடுத்து சொல்லக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தமோ பயமோ படபடப்போ, அடுத்து என்ன ஆகும், இப்படிப்பட்ட தீர்வை எழுதிவிட்டால், இப்படிப்பட்ட தீர்ப்பை தந்துவிட்டால் நம்முடைய குடும்பம் என்ன ஆகும் என்கிற அந்த பயத்திற்கு வாய்ப்பில்லாத விசாரணை அந்த விசாரணை. வாய்ப்பில்லாத விசாரணை அந்த விசாரணை. சாட்சியாளர்கள் யார்? அந்த மறுமையில் படைத்தவனின் விசாரணைக்கு சாட்சிகளாக வைப்பவர்கள் யார்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதாரண சாட்சிகளை போன்ற சாட்சிகளா அது? சாட்சியை கலைப்பதோ, சாட்சிகளை மறக்கடிப்பதோ, சாட்சிகளை மாற்றுவதோ, சாட்சிகளை கொலை செய்வதோ, சாட்சிகளை காசு கொடுத்து சமாளிப்பதோ, அன்று ஒன்று சொல்லி இன்று ஒன்று சொல்ல வைக்கக்கூடிய சாட்சிகளா அது? இல்லை சகோதரர்களே. படைத்தவனின் விசாரணையின் போது அந்த விசாரணையை நிரூபிப்பதற்காக இறைவன் வைத்திருக்கிற சாட்சிகள் இருக்கிறது. சாதாரண சாட்சிகள் அல்ல அந்த சாட்சி. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் மீண்டு வருவீர்கள். அந்த படைத்தவனின் விசாரணைக்காக நீங்கள் வருவீர்கள். இந்த அடியார்கள் செய்த எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹுவே சாட்சியாக இருக்கிற விசாரணை அந்த விசாரணை. உலகத்தினுடைய சாட்சியாளர்கள் என்றால் சமாளித்து விடலாம் சகோதரர்களே. ஆனால் அந்த படைத்தவனின் விசாரணை நடைபெறக்கூடிய நீதிமன்ற நாளில், நியாய தீர்ப்பு நாளில், தராசுகள் எடை போடப்படுகிற நாளில் சாட்சியாக இருக்கிற முதல் சாட்சி படைத்த இறைவன் எனும் போது என்ன செய்து விட முடியும்? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அன்றைய படைத்தவனின் விசாரணையின் போது முதல் சாட்சி அல்லாஹுவினுடைய சாட்சி, முதல் சாட்சி அல்லாஹுவினுடைய சாட்சி என்று 10:46 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த சாட்சி யார்? காசு கொடுத்து விலைக்கு வாங்க முடியாத அளவிற்கு மனிதர்களின் புனிதர்களாக இருக்கிற இறை தூதர்கள் சாட்சியாக இருக்கிற விசாரணை அந்த விசாரணை. எப்படி? படைத்த இறைவனுக்கு அடுத்து, படைத்த இறைவனால் படைக்கப்பட்ட அந்த படைப்புகளில் சாட்சியாக தேர்ந்தெடுக்கப்படுகிற இரண்டாம் கட்ட சாட்சியார் தெரியுமா? மறுத்து பேசுகிற சாட்சிகள் அல்ல அவர்கள், மறந்து பேசுகிற சாட்சிகள் அல்ல அவர்கள், ஒளிந்து பேசுகிற சாட்சிகள் அல்ல அவர்கள். படபடப்போடு, பதட்டத்தோடு, பயத்தோடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு பேசுகிற சாட்சிகள் அல்ல அவர்கள். சாட்சி அது புனிதமான சாட்சி, உண்மையை மட்டுமே பேசுகிற சாட்சி, இறைவனுக்காகவே வாழ்ந்து இறைவனுக்காகவே மரணித்த ஒப்பற்ற சாட்சி. அந்த சாட்சி அது இறை தூதர்களுடைய சாட்சி. அவரிடத்திலும் கேள்வி உண்டு, நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்களா? படைத்தவனின் விசாரணையை கவனியுங்கள். சாட்சி இல்லாமல் இறைவன் விசாரிக்கவில்லை. உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு உம்மத்தையும், ஒவ்வொரு கூட்டத்தையும், ஒவ்வொரு சமுதாயத்தையும் அல்லாஹ் நிப்பாட்டி வைத்து அந்த சமுதாயத்திற்கு சாட்சியாளராக அனுப்பப்பட்ட தூதர்களை கொண்டு வந்து நூஹ் நபியை கொண்டு வருகிறார். நூஹின் கூட்டங்கள் எல்லாம் அங்கே உண்டு. நூஹ் நபி வருகிறார், நூஹ் நபியின் உம்மத்துகள் எல்லாம் அங்கே உண்டு. 950 ஆண்டு காலம் எந்த உம்மத்தை அவர் சந்தித்தாரோ, 950 ஆண்டு காலம் எந்த உம்மத்தை நோக்கி அல்லாஹுவை வணங்குங்கள், படைப்புகளை விட்டுவிட்டு படைத்தவனை நோக்கி வாருங்கள் என்று சொன்னாரோ, அந்த நூஹை கூப்பிட்டு வைத்து விட்டு அல்லாஹ் கேட்கிறான், நூஹே நீங்கள் இந்த மக்களுக்கு எடுத்து சொன்னீர்களா? அவர் சொல்லிவிடுவார், ஆமாம் யா அல்லாஹ், நான் எடுத்து சொன்னேன். உலகத்தில் இருக்கிற சாட்சிகள் வேண்டுமானால், ஒரு தகப்பன் மகனுக்கு எதிராக சாட்சி சொல்லுவானா, பெத்த பாசம் அவனை தடுத்து விடும். ஒரு தாய் தன் மகனுக்கு எதிராக சாட்சி சொல்லி விடுவானா, பெத்த பாசம் அவனை தடுத்து விடும். ஒரு மகன் தந்தைக்கு எதிராக சாட்சி சொல்லி விடுவானா, வளர்த்த பாசம் அவனை தடுக்கும். ஆனால் பாசத்திற்கிடம் இல்லாத, நேசத்திற்கிடம் இல்லாத, கூட்டியோ குறைத்தோ மாற்றி சொல்வதற்கிடம் இல்லாதவர்களுக்கு நேருக்கு நேராக என்ன நடந்ததோ அதை அப்படியே ஒப்புவிக்கிற விசாரணை அந்த விசாரணை. நூஹ் நபி சொல்லிவிடுவார், பிராங்காக சொல்லிவிடுவார், யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு நான் எத்தி வைத்தேன், இந்த மக்களுக்கு நான் உன்னை பற்றி சொன்னேன் என்ற அந்த விசாரணையின் போது இறை தூதர்கள் சொல்லுகிற சாட்சி முதல் சாட்சியாக எடுத்துக் கொள்ளப்படும். அடுத்து அந்த இறை தூதர் நூஹ் அவர் சொல்லுகிற சாட்சியை கேட்டுவிட்டு அல்லாஹ் அப்படியே எந்த மக்களுக்கு எதிராக அவர் சாட்சி சொன்னாரோ அந்த மக்களை நோக்கி கேட்கிறான், இவர் உங்களுக்கு எத்தி வைத்தாரா, என்னை பற்றி எடுத்து சொன்னாரா, படைப்புகளை விட்டு படைத்தவனை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தாரா? உடனே அவர்கள் எல்லாம் சொல்லிவிடுவார்கள், சாட்சிகளை, அந்த சாட்சிகளை மறைத்துவிடும் நோக்கில், சாட்சிகளை மறுத்துவிடும் நோக்கில், யாருமே எங்களிடத்தில் வரவில்லை, எங்களிடத்திலே வரவில்லை, இவர் எங்களிடத்திலே சொல்லவில்லை என்று அந்த சாட்சியை மறுக்க, அந்த சாட்சியை திரிக்க, அந்த சாட்சியின் சாட்சியத்தை ஒழிக்க முனையும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த சாட்சிகளை கொண்டு வந்து நிப்பாட்டுகிறான். என்ன சாட்சி தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், நூஹே நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த மக்களுக்கு எத்தி வைத்து விட்டேன் என்று, ஆனால் இந்த மக்களோ நீங்கள் எடுத்து சொல்லவில்லை என்று சொல்லுகிறார்களே, உண்மையாலுமே நீங்கள் எடுத்துத்தான் சொன்னீர்களா, உங்களுடைய இந்த கூற்றுக்கு இருக்கிறதா சாட்சி என்று இரண்டாம் கட்ட சாட்சியை பற்றி இறைவன் கேட்கிறார். உடனே அவர் சொல்லிவிடுகிறார், யா அல்லாஹ் என்னுடைய இந்த வாதத்திற்கு, யா அல்லாஹ் நான் எடுத்து சொன்ன இந்த வழக்கிற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய உம்மத்தும் சாட்சி என்று நம்மை பற்றி நாளைக்கு நூஹ் நபி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை, நம்மை பற்றி மூசா நபி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை, நம்மை பற்றி ஏனைய இறை தூதர்கள் சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய உம்மத்தையும் நீங்கள் இதற்கு சாட்சியாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது, ஆமாம் யா அல்லாஹ் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்மையே வறுமையில் சாட்சியாக வைத்து நமக்கு முன்னர் படைத்தவனை மறந்த, படைத்தவனை மறுத்த, படைத்தவனுக்கு மாறு செய்த மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. சாதாரண விசாரணை அல்ல சகோதரர்களே. உலகத்தில் வேண்டுமானால் நேற்று செய்த தவறை இன்றைக்கு நான் மறந்து விடலாம், இன்றைக்கு செய்த தவறை நாளைக்கு மறந்து விடலாம், நேற்று நடந்த தவறை இன்றைக்கு மறைத்து விடலாம், இன்று நடந்த தவறை நாளைக்கு மறைத்து விடலாம். ஆனால் எந்த தவறையும் மறக்கவோ மறுக்கவோ மறைக்கவோ முடியாத விசாரணை அந்த விசாரணை. அடுத்த சாட்சியார் மனித படைப்பிற்கும் அப்பாற்பட்ட படைப்புகளிலேயே புனிதமாக படைப்பாக இருக்கிற வானவர்களை சாட்சியாக கொண்டு வருகிற விசாரணை அந்த விசாரணை. தூக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், சாதாரணமாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இயற்கை உபாதைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுக்கு அப்பாற்பட்டவர்கள், மனிதர்களிடத்தில் காணப்படக்கூடிய சூதுவாதிற்கு அப்பாற்பட்டவர்கள், இபாதும் முக்ரமூன் பரிசுத்தமான அடியார்களாகிய மலக்குமார்களை அல்லாஹ் சாட்சிகளாக கொண்டு வருகிற விசாரணை அந்த விசாரணை. அல்லாஹ் சொல்கிறான், இது யதலக்கல் முதலக்கியான் அனில் யமீனி வ அனில் ஷிமாலி கஈத் மா யல்ஃபது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒவ்வொரு மனிதனுக்கும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் செய்கிற செயல்களை எல்லாம் பதிவு செய்த மலக்குமார்கள் அன்றைக்கு சாட்சி சொல்லுகிற விசாரணை. அந்த விசாரணை மறுத்துவிட முடியுமா இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? அந்த சாட்சியை ஒழித்து விட முடியுமா? மலக்குமார்களுக்கு ஏதாவது கொடுத்து கரெக்ட் பண்ணிவிட முடியுமா? ஒன்றுமே முடியாது சகோதரர்களே. ஒவ்வொரு மலக்கும் வந்து ஒப்பிப்பார், ஒவ்வொரு வானவரும் வந்து ஒப்பிப்பார், யா அல்லாஹ் இதோ என்னுடைய ரெக்கார்டு, யா அல்லாஹ் இதோ என்னுடைய ரெக்கார்டு என்று சொல்லி இந்த மனிதர்களுக்கு எதிராக அல்லாஹ் மலக்குமார்கள் என்கிற வானவர்கள் என்கிற புனிதமான சாட்சியை மூன்றாவது சாட்சியாக கொண்டு வந்து நிப்பாட்டுகிற விசாரணை அந்த விசாரணை. அது மட்டுமா? அது மட்டுமா? அல்லாஹ் அவனை சாட்சியாக ஆக்கி, அவனுடைய தூதர்களை சாட்சியாக ஆக்கி, வானவர்களை சாட்சியாக ஆக்கி, அதற்கடுத்து யாரை சாட்சியாக்குறாங்க தெரியுமா? ஒவ்வொரு மனிதனையும் அவனுக்கு எதிராக அவனையே அல்லாஹ் சாட்சியாக ஆக்குகிறான். அவனுடைய உறுப்புகளை சாட்சியாக ஆக்குகிறான். அவனுடைய கண், அவனுடைய செவி, அவனுடைய கரம், அவனுடைய பாதம், அவனுடைய சிந்தனை, அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் அன்றைக்கு சாட்சி. அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை, அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. அல்யோம் நக்திமு அலா அஃவாஹிஹிம், அவர்களுடைய நாவுகளுக்கு சீல் வைக்கிற விசாரணை அந்த விசாரணை. வத்துக்கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்தில் பேசுகிற விசாரணை அந்த விசாரணை. வத்தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய பாதங்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. பிமா கானு யக்ஸிபூன், என்னவெல்லாம் அவர்கள் சம்பாதித்தார்களோ, எங்கெல்லாம் அவர்கள் போனார்களோ, என்னவெல்லாம் செய்தார்களோ, என்னென்ன தவறுகளிலும் பாவங்களில் ஈடுபட்டார்களோ, ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு உறுப்பும் அன்றைக்கு சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. அப்போது பாருங்கள், அந்த ஒவ்வொரு மனிதனும் தனக்கு எதிராக அந்த விசாரணையின் போது தன்னுடைய உடல் உறுப்புகள் சொல்லுகிற சாட்சியை, அப்போது கூட பாருங்கள் மனிதனுடைய போதாத புத்தியை, அந்த உறுப்புகளை கரெக்ட் பண்ணுவதற்கு அவன் முயற்சி செய்வான், அவனுடைய உறுப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்வான். என்ன சொல்லுவான் தெரியுமா? வகாலு லி ஜுலூதிஹிம் லிம ஷஹீதும் அலைனா, தன்னுடைய உடல் உறுப்புகளை பார்த்து ஏன் எனக்கு எதிராக நீயே சாட்சி சொல்லுகிறாய் கேட்பானா கேட்க மாட்டானா? ஒரு தந்தையும் மகனும் நீதிமன்ற வளாகத்திற்குள் வந்து தந்தைக்கு எதிராக மகனோ, மகனுக்கு எதிராக தந்தையோ சாட்சி சொல்லுகிற நிலை ஏற்பட்டால் கஞ்சாடையை காட்டியாவது அவனை எப்படியாவது கமுக்கமாக அமுக்க வேண்டும் என்கிற நிலை என்ன வருமா? வராதா? அதே மாதிரி ட்ரை பண்ணுவான். எனக்கு எதிராக நீயே சாட்சி சொல்லுகிறாயே, இது நியாயமா என்றவன் கேட்ட போது, காலு அந்த உடல் உறுப்புகள் என்றைக்கு சொல்லும், அந்த கனல்லாஹுல்லதி அந்த குலசை, எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான், நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. சகோதரர்களே, சாதாரண விசாரணை அல்ல. இந்த செய்தியை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு விளக்கும் போது, மறுமை நாளில் அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான், யா ரப்பி அலம் தஜுர்னி மினல் துல், யா அல்லாஹ் நான் அநியாயம் செய்வதற்கு என்னை தடுப்பதற்கு ஏற்பாடு உலகத்தில் இல்லையா? யா அல்லாஹ் மறுமையில் நான் செய்த தவறுக்கு சாட்சி ஒன்றும் இல்லையா என்று கேட்டபோது அல்லாஹ் சொல்கிறான், பலா இருக்கிறது மனிதா, ஃபயகுலு இன்னி லா உஜீஸுல் யௌம அலா நஃப்ஸி ஷாஹிதன் இல்லா மின்னி, இன்றைக்கு நான் செய்த தவறுக்கு என்னிடமிருந்தே ஒரு சாட்சி வந்தால்தான் நான் இருப்பேன் என்பதை போன்ற ஒரு கேள்வி அவன் கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஷஹீதா, மனிதா நீ செய்த பாவத்திற்கு இன்றைக்கு உனக்கு நீயே சாட்சி என்று அல்லாஹ் சொல்லுவான். வல்கிராமல் காத்திபீன் ஷுஹூதா, நீ மட்டுமல்ல கிராமுன் காத்திபீன் என்கிற எழுத்தராக இருக்கக்கூடிய வானவர்கள் சாட்சி. அப்போது அல்லாஹ் ஃபயஹ்திமு அலா ஃபி, அவருடைய நாவிற்கு பூட்டு போட்டுவிட்டு, வயகூலு லி அர்கானிஹி, ஏனைய உடல் உறுப்புகளுக்கு கட்டளையிடுவான், இன்திகி உறுப்பே நீ பேச ஆரம்பி, தலையே பேசு, கண்ணே பேசு, செவியே பேசு, வாயை தவிர அந்த மனிதனுடைய உடலில் இருக்கிற அவனுடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை உறுப்புகளும் பேசுகிற விசாரணை அந்த விசாரணை. அவனுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் அவன் செய்த காரியங்களை பிட்டு புட்டு வைக்கிற விசாரணை அந்த விசாரணை. அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற அவனுடைய சரீரத்தின் அத்தனை பாகங்களும் சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. ثم يخلى بينه وبين الكلام الا ساட்சிகள் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் மனிதனை அவனைக்கும் அவனுடைய உடல் உறுப்புகளுக்கும் இடையில் பேசுமாறு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவான் அவன் சொல்லுவான் பூதல்லகுன்ன வஸஹ்கன் ஃபஅன்குன்ன குன்ட உனாதி உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்னோடவே இருந்து எனக்கே குடிபறித்து விட்டீர்களே என்று பேசுகிற விசாரணை எந்த விசாரணை உன் கையில் ஒரு அடிபட்டு விட்டால் சும்மா இருந்துருவாயா எத்தனை மருத்துவம் ஒரு கண்ணில் பிரச்சனை என்றால் சும்மா இருந்துருவாமா எத்தனை மருத்துவம் எந்த தலையில் எந்த கண்ணில் எந்த காதில் எந்த கழுத்தில் எந்த உறுப்பில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று பார்த்து பார்த்து மனிதன் நடந்தானோ அந்த உறுப்புகள் அவனுக்கே எதிராக மறுமையில் சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை அது மட்டுமா அது மட்டுமா இறைவன் இறைவனுடைய தூதர்கள் வானவர்கள் மனிதன் அவனுடைய உறுப்புகள் போக இன்னொரு பெரிய சாட்சி அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ன சாட்சி தெரியுமா இந்த பூமியின் ஒவ்வொரு பகுதியும் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லுகிற விசாரணை எந்த விசாரணை கோயம்புத்தூருக்கு நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்றால் இந்த கோயம்புத்தூர் நாளைக்கு மறுமையில் சாட்சியாக வருகிற விசாரணை எந்த விசாரணை நாளைக்கு நாம் சென்னைக்கு போனால் அந்த சென்னை நாளைக்கு மறுமையில் நமக்காக வாதிடுகிற அல்லது சாட்சி சொல்லுகிற விசாரணை எந்த விசாரணை அல்லாஹ் சொல்லுகிறான் பூமி தன்னுடைய செய்திகளை மறுமையில் எடுத்து சொல்லும் சகோதரா உன்னுடைய ஊர் உன்னை பற்றி சொல்லும் எந்த ஊரை பற்றி பெருமை பேசினாயோ என்னுடைய ஊர் பாரம்பரிய மிக்க ஊர் என்னுடைய ஊர் குலப்பெருமை கொண்ட ஊர் என்னுடைய ஊரில் தான் அது இல்லை என்னுடைய ஊரில் தான் இது இருக்கிறது என்று எந்த ஊரை பற்றி பக்கம் பக்கமாக பெருமை பேசினாயோ அந்த ஊர் மறுமையில் உனக்கு எதிராக சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜில்ஸால் என்கிற அத்தியாயத்தில் பூமி தன்னுடைய செய்தியை சொல்லும் என்கிற செய்தியை அந்த சஹாபா பெருமக்களுக்கு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கிறார்கள் அத்ததுரூன மா அக்பாருஹா இந்த பூமியின் செய்திகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா உடனே சொல்கிறார்கள் அல்லாஹு வ ரசூலுஹு அலம் அல்லாஹுவும் அல்லாஹுவினுடைய தூதருமே அறிவர் நபிகள் நாயகம் தொடர்கிறார்கள் ஃபைன் அக்பாரஹா அந்த பூமியின் செய்திகள் என்பது அன் தஷ்ஹத அலா குல்லி அப்தின் அவ் அமத்தின் எந்த ஆணோ எந்த பெண்ணோ யாராக இருந்தாலும் பிமா அமில அலா தஹ்ரிஹா இந்த பூமியின் மேற்பரப்பில் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் சாட்சி சொல்லுகிற விசாரணை இந்த விசாரணை அந்த பூமி சொல்லும் யா அல்லாஹ் அமில கதா வ கதா யௌம கதா வ கதா யா அல்லாஹ் இந்த நாளில் இதை செய்தான் யா அல்லாஹ் இந்த நாளில் இங்கே இதை செய்தான் யா அல்லாஹ் இந்த நாளில் இந்த இடத்தில் இந்த காரியத்தை செய்தான் என்று இந்த பூமி உன்னை புட்டு புட்டு உன்னை பற்றி அக்கு வேறாக ஆணி வேறாக எடுத்து சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை இத்தனை சாட்சிகளுக்கு மத்தியில் நிராயுதபாணியாக நிருகதியானவனாக ஆதரவு இல்லாமல் அடைக்கலம் தருகிற ஆள் இல்லாமல் பரிந்து பேசுகிற ஆள் இல்லாமல் படை இல்லாமல் பரிவாரங்கள் இல்லாமல் பட்டங்கள் இல்லாமல் பெற்றெடுத்த தாய் தந்தை இல்லாமல் கட்டியடித்து வாழ்ந்த முண்டாட்டி இல்லாமல் பெற்றெடுத்த பிள்ளைகள் இல்லாமல் அங்கே தனிமரமாக நிற்பவன் யார் தெரியுமா இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மில் ஒவ்வொருவரும் சகோதரர்களே இது கதை அல்ல கற்பனை அல்ல காவியம் அல்ல ஏதோ ஒரு புத்தகத்திலே வடித்து வைத்திருக்கிற எடுத்து சொல்லுகிற நாவல் கதைகள் அல்ல இது இத்தனை சாட்சிகளை எல்லாம் நிப்பாட்டி வைத்து விட்டு யாரை விசாரிக்க போகிறான் அமெரிக்காவில் இருக்கிற ஒபாமாவை பற்றியா அவனை மட்டுமா அல்லது அன்றைக்கு வாழ்ந்த நூஹ் நபியின் உம்மத்தை மட்டுமா ஒவ்வொருவனுக்கும் இந்த நிலைதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நிலைதான் இந்த நேரங்களில் அந்த மனிதன் நிராயுதபாணியாக இருக்கும் போது அல்லாஹ் கேட்கிற விசாரணை அலம் ஆஹது இலைக்கும் யா பனி ஆதம் ஆதமின் பிள்ளைகளே ஆதமின் மக்களே உங்களிடத்தில் நான் ஒரு உடன்படிக்கை எடுக்கவில்லையா அல்லாஹ் தஅபுது ஷைத்தான் ஷைத்தானை வணங்க கூடாது ஷைத்தானுக்கு வழிபட கூடாது ஷைத்தானுக்கு கட்டுப்பட கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா இன்னஹும் லகு அதுவும் முபீன் அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று சொல்லவில்லையா என்னை வணங்குங்கள் என்று சொல்லவில்லையா இதுதான் நேரான பாதை என்று சொல்லவில்லையா என்று கேட்கிற விசாரணை அந்த விசாரணை ஒவ்வொன்றை குறித்தும் அல்லாஹ் கேட்பான் ஒவ்வொரு காரியத்தை பற்றும் அல்லாஹ் விசாரிப்பான் ஏ மனிதா என்னிடத்திலே நீ உடன்படிக்கை செய்தவன் தானே என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நான் சொன்னேனே யாரையும் வணங்க கூடாது என்று சொன்னேனே நேரான பாதையில் நடைபோடு என்று சொன்னேனே என்று அல்லாஹ் விசாரிக்கிற விசாரணை அந்த விசாரணை ثم اورثنا الكتاب الذين استفينا من عبادنا பிறகு அந்த விசாரணையின் போது படைத்த இறைவன் அவனால் படைக்கப்பட்ட அந்த படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு அவர்களுடைய செயல்கள் சம்பந்தப்பட்ட அந்த பட்டோலைகளை வணங்குகிற விசாரணை அந்த விசாரணை. அப்போது பாருங்கள் படைத்தவனின் விசாரணையினுடைய டைப், விசாரணையினுடைய டைப்னு சொன்னா விஐபி டைப் எல்லாம் நினைச்சிடாதீங்க. பெரிய பெரிய தலைவர்களுக்கு வழங்கக்கூடிய வேறு விதமான நீதிமன்ற விசாரணை என்று நினைத்து விடாதீர்கள். அந்த படைத்தவனுடைய விசாரணை எப்படி தெரியுமா? விசாரணையின் வகைகள் எப்படி தெரியுமா? ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த விசாரணைக்காக வருகின்ற மனிதர்களில் தனக்குத்தானே அநியாயம் செய்த பாவிகளும் உண்டு. விசாரணையில் வித்தியாசம் என்றால் விசாரிப்பவனிடத்தில் வித்தியாசம் அல்ல, விசாரிக்கப்படுகிற மக்களிடத்தில் தான் வித்தியாசம். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் வேண்டுமானால் நிலம் சம்பந்தப்பட்ட விசாரணையை விசாரிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நீதிமன்றம், கொலை குற்றத்தை விசாரிப்பதற்கு வேறு குறிப்பிட்ட நீதிமன்றம். ஆனால் மறுமையில் ஒரே நீதிமன்றம், ஒரே நீதி, அந்த நீதி பகவான், அந்த நீதியை அளிக்கக்கூடிய அந்த இறைவன் ஒரே ஒருவன் தான். ஆனால் விசாரிப்பதற்காக, விசாரணைக்காக வருகின்ற மக்கள் தான் பரிதாபம் பல வகையினர்களாக வருவார்கள். அதில் ஒரு கூட்டமோ தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட கூட்டம், இன்னும் சிலரோ நடுநிலைத்தன்மையோடு வருவார்கள், இன்னும் ஒருவரோ அதிகமான நன்மைகளை செய்து படைத்த இறைவனை நோக்கி வந்த கூட்டம். அல்லாஹ்வின் உதவியை கொண்டு கபீர், இப்படி யார் வருகிறானோ அவன் தான் மேலான பாக்கியம் பெற்றவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த செய்தியை ரசூலுல்லா விவரிக்கிறார்கள். எப்படி? படைத்தவனின் விசாரணைக்காக அந்த நீதிமன்றத்தை நோக்கி விசாரணைக்காக வருகின்ற மக்கள் வகையினர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் வகைப்படுத்தினான் அல்லவா, அந்த வகையினர்கள் யார்? ஃபம்மல்லதீன சபகு ஃபில் கைராத், நன்மையான காரியங்களில் போட்டி போட்டு கொண்டு போனவர்கள். வெயிலை பொருட்படுத்தாமல், குளிரை பொருட்படுத்தாமல், குடும்பத்தை பொருட்படுத்தாமல், பொருளாதார சிக்கலை பொருட்படுத்தாமல், அல்லாஹுவிற்காக, அல்லாஹுவினுடைய தூதருக்காக, அல்லாஹுவினுடைய மார்க்கத்திற்காக தன் இளமையை தியாகம் செய்தவன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் மலர்வதற்காக அரும்பாடுபட்டவன், சொகுசாக வாழ்வதற்கு, உல்லாசமாக வாழ்வதற்கு, ஆடம்பரமாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் வந்த போதெல்லாம் அதை தூர எறிந்துவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஊர் ஊராக போனார்களே, அமல்கள் செய்தார்களே, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களே, மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொன்னார்களே, படைத்த இறைவனுக்கு பயந்து வாழ்ந்தார்களே, அவர்களெல்லாம் நன்மையில் முன்னேறி வந்த மக்கள். ஃபவுலாயிகல் லதீன, அவர்கள் தான் யத்குலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாப், விசாரணை இல்லாமல் சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்கள். அதனால் அந்த கேட்டகரியில் நாம் இருக்க வேண்டும். வஅம்மல் லதீன இக்தஸது, நடுநிலை தன்மையோடு வரக்கூடியவர்கள் யார்? ஃபவுலாயிக யுஹாஸபூன ஹிசாபன் யஸீரா, சாதாரண கேள்வி கணக்கு கேட்டுவிட்டு பிறகு அனுப்பப்படுபவர்கள். அம்மல் லதீன வலமு அன்ஃபுஸஹும், தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டு படைத்தவனை நோக்கி வராமல், படைப்புகளை விட்டு விலகாமல், உலகமே உலக வாழ்க்கையே என்று மூழ்கிக் கொண்டிருந்தானே அந்த மனிதன், அந்த விசாரணைக்காக வரும்போது அவர்கள் தான் அந்த மஹ்ஷர் மைதானத்தில், விசாரணை மன்றத்தில் நீண்ட நேரம் நிப்பாட்டி வைக்கப்படுவார்கள். நாடியவர்களுக்கு ரஹமத்தை கொடுத்து பார்க்கிறான். அப்போது அந்த மக்களில் ரஹமத்தை கொடுத்து யாருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறானோ அவர்கள் சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹுஸன, அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், அவனே கவலையிலிருந்து எங்களை காப்பாற்றினான். இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர், அவன் புகழுக்குரியவன், அவன் மன்னிப்பவன், அவன் நன்றிக்குரியவன் என்றெல்லாம் அல்லாஹுவை புகழுகின்ற விசாரணை அந்த விசாரணை. இப்படி நன்மையான முறையில் நம்முடைய விசாரணை இருந்து விட்டால் பிரச்சனை இல்லை சகோதரர்களே. அதே நேரத்தில் அல்லாஹ் விவரிக்கிறான் பாருங்கள், 13 அத்தியாயத்தின் 18 வசனம், லில்லதீன ஸ்தஜாபு லிரப்பிஹிம் அல்ஹுஸ்னா, யாரெல்லாம் தங்கள் இறைவனுக்கு பதில் அளித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்மையான நிலை உண்டு. அவனுக்கு சொந்தமாக இருந்தால், அதை போன்று இன்னொரு மடங்கு இருந்தால், அந்த விசாரணையில் இருந்து தப்பிப்பதற்கு அவன் அங்கே ஹராமாவாக, அங்கே ஈட்டு தொகையாக தருவதற்கு தயாரான நிலையிலே இருப்பான் அந்த மனிதன். பயங்கரமான கெட்ட கேள்வி கணக்கு விசாரணை அவனுக்குத்தான் உண்டு. கெட்ட கேள்வி கணக்கு என்றால் சாதாரண கேள்வி அல்ல. யாருக்கு இந்த கெட்ட விசாரணையோ, யாருக்கு மோசமான விசாரணையோ, யாருக்கு அதிபயங்கரமான விசாரணையோ, அவன் போகிற இடம் நரகம் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். நரகம் என்று சொன்னால் எப்படி? சும்மா நாளுக்கு நாலு அரை, ஆறுக்கு ஆறு அரை, திகார் ஜெயிலி பீகார் ஜெயிலு நினைக்காதீங்க. அது தங்குதளங்களில் எல்லாம் மிக மிக மோசமானது. விஐபி கிளாஸ் இல்லாத விசாரணை என்ற விசாரணை, அரசியல்வாதிகளுடைய பாதுகாப்பு கருதி தனிப்பட்ட செல்லை தருகிறோம் என்று சொல்லுகிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. எவனாக இருந்தாலும், ஆண்டானாக இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும், படைத்தவன் முன் சமம் என்கிற விசாரணை அந்த விசாரணை. அதனால் தான் இறை தூதர்களே இந்த விசாரணையை கண்டு தந்திருக்கிறார்கள். இறை தூதர்களே விசாரணை கண்டு தந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்கிறார்? ரப்பனா இக்ஃபிர்லி வலி வாலிதை, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என் பெற்றோரை மன்னித்து விடு, வலி முஃமினீன் ஏனைய நம்பிக்கையாளர்களை மன்னித்து விடு, யௌம யகுமுல் ஹிஸாப் விசாரணை நடைபெறுகின்ற நாளில் என்று அந்த விசாரணையை குறித்து அஞ்சுகின்ற அளவிற்கு பதி பயங்கரமாக இருக்கக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அப்போது பாருங்கள், அல்லாஹ் ஒரு மூமினை, ஒரு இறை நம்பிக்கையாளனை, அல்லாஹுவை அஞ்சி வாழ்ந்த ஒருவனை எப்படி விசாரிக்கிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அல்லாஹு மறுபையில் ஒரு மனிதனிடத்திலே வருகிறான், தனியாக வருகிறான், யாருக்கும் தெரியாமல், யாருமே அறியாத விதத்தில் அவனிடத்திலே சென்று, அத்தாரிஃபு தன்பக்கதா, அத்தாரிஃபு தன்பக்கதா, மனிதா இந்த நேரத்தில் இந்த நாளில் இந்த பாவத்தை செய்தாயே நினைவிருக்கிறதா? அவன் சொல்லுவான், ஆமாம் யா அல்லாஹ், ஆமாம் யா அல்லாஹ் என்று அவனுடைய பாவத்தை அவன் ஒப்புக்கொண்டு விட்டு இனி நம்முடைய கதை முடிந்தது என்கிற நிலையில் இருக்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், சத்தர்துஹா அலைக ஃபி துன்யா, ஏ அடியான், மறுமையில் உலகத்திலே நீ வாழும் போது அந்த பாவத்தை நான் மறைத்தேன், அதனால் இன்றைக்கு உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி அவனுக்கு நன்மையான அடித்தட்டை, நன்மையான தரஜாக்களை கொடுத்து சொர்க்கத்தை அனுப்புகின்ற, சொர்க்கத்திற்கு அனுப்புகின்ற விசாரணையும் உண்டு அந்த விசாரணையில். இன்னொரு கேள்வி, எப்படி அந்த மறுமையின் விசாரணையின் போது, படைத்தவனின் விசாரணையின் போது, படைத்தவன் முன்னால் அணி அணியாக தனித்தனியாக வெட்ட வெளிச்சத்திலே எல்லாரும் யாரு இடைத்தரகர்கள் இல்லாமல் வந்து நின்ற போது முதல் கேள்வி அல்லாஹ் கேட்கிற கேள்வி, உன் தொழுகை எப்படி அமைந்தது? அந்த தொழுகை சரியாக அமைந்தால் வெற்றி கிடைக்கும், அந்த தொழுகை சரியாக இல்லை என்றால் தோல்வி கிடைக்கக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களுடைய விசாரணை அவர்களுக்கு நெருங்கிவிட்டது, ஆனால் அவர்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அந்த விசாரணையை குறித்து சொல்கிறான். அதனால்தான் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு, மனிதர்களே விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களையே விசாரித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த நீதிமன்றத்தில் விசாரணை உனக்கு எப்படி இருக்கிறது? சாதாரண விசாரணை அல்ல. அந்த விசாரணையின் போது இறைவன் கேட்கிற இன்னொரு விசாரணை, வக்கீல் அலஹும், அன்றைக்கு அவர்களிடத்தில் விசாரிக்கப்படும், ஐநமா குந்தும் தாபதூன், நீங்கள் இந்த உலகத்தில் வணங்கி வழிபட்டு வந்த கடவுளர்கள் எல்லாம் எங்கே? லாத்து, உஸ்ஸா, மனாத்து, யவுசு, யவுசு, நசரு, ஹவல் என்கிற பெயரிலும் இன்னும் கற்சிலைகளையும் வேறு விஷயங்களையும் கடவுளர்களாக வணங்கி வழிபட்டீர்கள் அல்லவா? அந்த கடவுளர்கள் அந்த இணையாக கருதப்பட்ட அவர்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் விசாரிக்கிற விசாரணை அந்த விசாரணை. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பற்றி கேட்கிறான்? மனிதனுடைய ஆயுட்காலத்தை பற்றி கேட்கிறான், அவனுடைய செவிப்புலனை பற்றி கேசுகிறான், அவனுடைய பார்வை புலனை பற்றி விசாரிக்கிறான், அவனுக்கு தந்த அருட்கொடைகளை பற்றி விசாரிக்கிறான். அல்லாஹ் எந்த அளவிற்கு அந்த விசாரணை உண்டு தெரியுமா? இன்ன அவ்வலமா யுஹாசபு பிஹில் அபது யௌமல் கியாமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் அந்த படைத்தவனின் விசாரணையின் போது ஒரு மனிதனுக்கு விசாரணை அல்லாஹ் கேட்கிறான், அலம் அலம் உஸ்ஹலக ஜிஸ்மக், மனிதா உன்னுடைய உடலை நான் உனக்கு ஆரோக்கியமாக தரவில்லையா? வஅர்வக மினல் மாஇல் பாரித், குளிர்ந்த நீரை வாழ்க்கை நான் தரவில்லையா என்று விசாரிக்கிற விசாரணை அந்த விசாரணை. எத்தனை மதுரமான நீரை பிடித்துக் கொண்டிருக்கிறோம், சிறுவாணி தண்ணீரை குடிக்கிறோமே கோயம்புத்தூர் மக்களே, எங்கள் ஊரு தண்ணிக்கு இணையே தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லைன்னு பெருமை பேசுறோமே, இந்த தண்ணீரை குறித்து மறுமையில் விசாரணை உண்டு. திருச்சி மக்களாக இருந்தால் காவேரி தண்ணீரை பற்றி விசாரணை உண்டு. திருநெல்வேலி மக்களாக இருந்தால் என்னது, தாமிரபரணியை பற்றி விசாரணை உண்டு. சென்னையில இருந்தால் கூவத்தை பத்தி உண்டான்னு கேட்காதீங்க, அந்த தண்ணியை குடிக்க முடியாது. இருந்தாலும் அங்கே நாம் குடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் முதல் கொண்டு எல்லாவற்றை பற்றியும் விசாரணை இருக்கிற விசாரணை. அந்த விசாரணை அல்லாஹ் கேட்கிறான். இன்னொரு விசாரணையில் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அலம் உக்ரிமுக, மனிதா உன்னை நான் கண்ணியப்படுத்தவில்லையா, வா உஸவ்விதுகா உன்னை நான் வளப்படுத்தவில்லையா, வா உஸவ்விதுகா உனக்கு நான் மனைவியை தரவில்லையா, வா உஸஹிருலகல் கைல் குதிரையை தரவில்லையா, வல் இபில் ஒட்டகத்தை தரவில்லையா. இதை பற்றியும் விசாரணை இருக்கிற விசாரணை. என்ற விசாரணை அன்றைக்கு குதிரையும் ஒட்டகமும் வாகனமாக பயன்படுத்தப்பட்டது. அதை குறித்து நபிகள் நாயகம் சொல்லும் போது அல்லாஹு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அதே போன்றுதான் இன்றைக்கு மோட்டார் ரக வாகனங்கள் நமக்கு வசப்படுத்தப்பட்டிருக்கிறது. எடுக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்றோம், சுபஹானல்லதி சஹ்ஹர லனாஹாதா, எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழுங்கிறோம். இந்த வசப்படுத்தி தரப்பட்ட வாகனங்களை பற்றி கூட விசாரணை இருக்கிற விசாரணை. அந்த விசாரணை இறைவனுக்கு இணை வைத்த மக்கள், இறைவனுக்கு யாரையெல்லாம் இணை கற்பித்தார்களோ அவர்களிடத்தில் இருந்து ஒரு பங்கை நாம் அல்லாதவர்களுக்கு இவர்கள் படைத்து வழிபட்டு வந்தார்களே. தல்லாஹி அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நீங்கள் இட்டு கட்டி அறியாத விதத்தில் வழிபட்டு வந்தீர்கள், பார்த்தீர்களா, இந்த வழிபாட்டை பற்றி கூட நீங்கள் விசாரிக்கப்படுகின்ற விசாரணை. அந்த விசாரணை அல்லாஹுவின் சங்கைக்குரிய அடியார்களாக இருக்கிற வானவர்களை பெண்களாக ஆக்கி அவர்களை இறைவனுக்கு இணையாளர்களாக ஆக்கினார்களே, அவர்களிடத்தில் விசாரணை உண்டு. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் படைக்கப்படும் போது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா, அவர்களுடைய சாட்சிகளும் எழுதப்பட்டு மறுமையில் அவர்களும் விசாரிக்கப்படுவார்கள். இன்னும் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மறுமையின் விசாரணை ஒவ்வொரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி மட்டுமல்ல, இந்த சமுதாய வாழ்க்கையை பற்றி விசாரணை உண்டு. எப்படி நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், மறுமை நாளில் இன்னல்லாஹ லயஸ்அலு அபத யௌமல் கியாமா, மறுமை நாளில் ஒரு மனிதனிடத்தில் இறைவன் விசாரிக்கிறார், மா மனஅக இத ரஐதல் முன்கர அன் துன்கிரஹு, மனிதா உன் கண்ணுக்கு முன்னால் தவறு நடக்கும் போது அந்த தவறை தடுக்காமல் உன்னை தடுத்தது எது என்றும் விசாரணை உண்டு. அல்லாஹ் அல்லாதவர்களை இந்த மக்கள் வணங்கினார்களே, அல்லாஹ் இவருக்கு இணையாக எத்தனையோ இணை விஷயங்களை இந்த மக்கள் உருவாக்கினார்களே, அதை கண்டும் காணாமல் போனால் அதற்கும் விசாரணை இருக்கின்ற விசாரணை. அந்த விசாரணை, அந்த விசாரணையில் இருந்து தப்பிப்பதற்காகத்தான் இத்தனை பொருட்செலவோடு இத்தனை கஷ்டப்பட்டு இத்தனை தியாகங்கள் செய்து பல சகோதரர்களுடைய வியர்வையினால் உழைப்பினால் தியாகத்தினால் அல்லாஹுவினுடைய பேரூரால் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹு கேட்கிறான் மறுமையில், மனிதா உன் கண் முன்னால் தவறு நடக்கும் போது அதை தடுக்காமல் உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹு கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், ஃபைதா லக்கன அல்லாஹ் அப்தன் ஹஜ்ஜதஹு قال يا ربي رجوتك وفرقت من الناس. இப்படியெல்லாம் அல்லாஹ்வனை கேள்வி கேட்டு துளைக்கும் போது அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் தெரியாமல் செய்து விட்டேன், யா அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை கொடு, யா அல்லாஹ் பூமியில் வந்து ஏதாவது செய்து விடுகிறேன் என்று கெஞ்சுகின்ற கூப்பாடு போடுகின்ற கோஷம் எழுப்புகின்ற விசாரணை. அந்த விசாரணை. அது மட்டுமல்ல சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் யாரெல்லாம் பொறுப்பாளிகளாக வந்தார்களோ அவர்கள் பொறுப்பை குறித்து மறுமையில் விசாரணை உண்டு என்று சொல்லுகிறான் அல்லாஹ். ஒரு தாய் தன் மகனை பற்றி, ஒரு தந்தை தன் பிள்ளைகளை பற்றி, ஒரு குடும்ப தலைவன் அவனுடைய குடும்பத்தை பற்றியும் விசாரிக்கப்படுகின்ற விசாரணை. அந்த விசாரணை. அதனால் அன்பிற்கினைய சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த விசாரணையை குறித்து நாம் ஒவ்வொருவரும் அஞ்ச வேண்டும். உலகத்தின் விசாரணை பெரிய விசாரணை அல்ல, படைத்தவனின் விசாரணையே பயங்கரமான விசாரணை என்கிற எண்ணத்தை மனதில் நாம் ஆழப்பதிய வேண்டும். அதை மட்டுமல்ல, அல்லாஹு மறுமையில் முகஸ்துதிக்காக அமல்கள் செய்தவர்களை பற்றி விசாரிக்கிறான், பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்த அமல்களை விசாரிக்கிறான், பிறர் பிரமிக்க வேண்டும் என்பதற்காக செய்த காரியங்களையும் விசாரிக்கிறான். அடியார்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் போது, நான் நோயிட்டிருந்தேனே என்னை நீ நலம் விசாரிக்கவில்லையே, நான் தண்ணீர் கேட்டேனே எனக்கு நீ தண்ணீர் தரவில்லையே, நான் உணவை கேட்டேனே எனக்கு உணவு தரவில்லையே என்றெல்லாம் அல்லாஹ் அடியார்களின் பிரச்சனையை தன் பிரச்சனையை போல விசாரிக்கிற விசாரணை. அந்த விசாரணை. அதனால் அன்பிற்கினைய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை, இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எல்லா வடிவங்களிலும் நம்முடைய தீனுல் இஸ்லாத்தை விட்டு வடிகெடுப்பதற்குண்டான அத்தனை சாதனங்களும் உலகத்தில் சாதாரணமாக ஆகிவிட்ட இந்த சூழ்நிலையில் படைத்தவனின் விசாரணையை அஞ்சி வாழ்ந்தால் மட்டும்தான் படைத்தவனின் அருளையும் கருணையும் பெற முடியும் என்கிற விஷயத்தை உங்கள் மனதில் ஆழ பதியுங்கள். படைத்தவனின் விசாரணைக்கு நாம் அஞ்சி வாழ்ந்து விடுவோம் என்கிற ஒரு சபதத்தை நமக்கு நாமே எடுத்துக்கொண்டால் இந்த மாநாடு கட்டாயம் வெற்றி மாநாடு என்பதில் சந்தேகம் இல்லை என்கிற விஷயத்தில் நீங்கள் ஆழமாக பதித்து வைத்துக் கொண்டு, நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நம்மிடத்தில் ஏற்பட்ட அனுபவமின்மையின் காரணத்தினாலோ அல்லது அறிவின்மையின் காரணத்தினாலோ நம்மிடத்தில் நிகழ்ந்த எல்லா காரியங்களையும் அல்லாஹ் மன்னித்து நாம் செய்த எல்லா காரியங்களையும் அவனுடைய ஒப்புக்குரியதாக ஆக்கி அந்த மறுமையின் விசாரணையில் நம் அனைவரையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.